ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாய மேனே அஸ்மத் குருர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ர மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிருதேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்யாபயந்தி சூச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாத்தஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைக்கு 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல போன பாசுரத்து பெண்ணை விட கூட இன்னும் ஒரு சிரேஷ்டமானவளா இருக்கிறவளை எழுப்புறா ஆண்டாள் நாச்சியார். அது எப்படி தெரியறது அப்படின்னா, அம்மனாய் அப்படின்னு பதம் போட்டிருக்க. அம்மனாய் அப்படின்னா தாயே, பெரியவளே, அந்த மாதிரி ஒரு மரியாதையான சொல்லா சொல்லி உயர்ந்தவளா அவளை காமிச்சதுனால போன பாசுரத்து பெண்ணை விட இவ உயர்ந்தவோ அப்படின்னு சொல்ற. நோற்று சுவர்க்கம், நோம்பு நோக்கராய்வா, எதை நோக்கி நோக்கரா அப்படின்னா பெருமாளையே அடையணும்ன்றதுதான் சுவாபதேசம். நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னா, சுவர்க்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்திரலோகத்துக்கு போறதா இவா நோம்பு நோக்கரா அப்படின்னா அதோட சுவாபதேசமா வரும்போது வேற அர்த்தம் நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல அதை எப்படி வியாக்கியார்த்தாக்கள்ல எடுத்திருக்கான்னா, அது வந்து மோட்சத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு. சுவர்க்கம் அப்படிங்கறது ஒரு அனுபவம், அனுபவமா தான் அதை பார்க்கணும் அப்படின்னு. தொண்டரடிப்படி ஆழ்வார் சாய்ப்பார், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். இந்திரலோகமாலும் அப்படின்ற இடத்துல வரும்போது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்ன சாய்க்கிறதுனா, இந்திரலோகம்னு சொல்லப்படுறது வைகுண்டத்தை தான். ஏன்னா இந்திரலோகத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா பெருமாள். எப்படி பெருமாள், அதாவது வைகுண்டத்துக்கு அதிபதி பெருமாள். இந்திரலோகம்ன்றது எப்படி வைகுண்டத்தை சொல்றதுன்னா அதுக்கு அதிபதி பெருமாள் தான். எப்படின்னா உபேந்திரன், அதாவது திதி கஷ்யபர் வாளுக்கு வந்து அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பெருமாள் வந்து பிள்ளையா பிறந்தார் வாமன அவதாரம். முன்னாடி இந்திரன் பிறந்ததுனால இவருக்கு பேர் உபேந்திரன்னு பேர் பெருமாளுக்கு. அதனால இந்த இடத்துல இந்திரலோகம்னு சொல்றது அந்த உபேந்திரனோட லோகத்தை சொல்றதுனால அது வைகுண்டம் தான். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும்னு சொல்ற இடத்துல இந்திரலோகம்ன்றது வைகுண்டத்தை தான் குறிக்கிறதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அந்த பாசுரத்துக்கு உண்டு. ஆக நோற்று சுவர்க்கம்னு சொல்லும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவா வந்து நோன்பு நோக்கிறது ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காகவா அப்படின்னா அப்படி இல்லை, அது மோட்சத்தை தான் குறிக்கிறதுன்றது தான் வியாக்கியானங்கள். சீதை வந்து நீ வனவாசத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ராமர் சொல்வார், இல்லம்மா ரொம்ப காடுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது அவர் சொல்லுவோம், ஸ்வர்கேபின வினாவாசோ பவிதா எதிராகவ ஸ்வயா மம நரவியாகிர நாகம் தமபிரோச்சையே அப்படின்னு. நீ என்ன விட்டுட்டு போறதா இருந்ததுன்னா ஸ்வர்கேபிச்ச வினா எனக்கு அது கூட வேண்டாம், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். கம்பனும் இத வந்து சீதையோட வாக்கா சொல்லும் போது நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு கேட்டார். உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கும் போது வர தகிப்ப விடவா அந்த பெருங்காடு என்ன பெருசா தகிச்சுடும் அப்படின்னு சீதா கேக்குறான்னு. ஸ்வர்க்கம் கூட எனக்கு வேண்டாம்னு சொன்னான்னா சீதை பிராட்டி வந்து எதுக்கு ஸ்வர்க்கத்தை பத்தி பேச போறான்னா அது ஒரு அனுபவம். அதனால இந்த அனுபவம் அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா இன்பம் அப்படிங்கறது ஸ்வர்க்கம், அந்த மில் பேரின்பம்ன்றத நம்ம மோட்சம்னு சொல்றோம். அதனால இந்த ஸ்வர்க்கமானது என்ன பண்ணும் அப்படின்னா க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி அப்படின்னு, புண்ணியம் குறைஞ்ச உடனே தள்ளி விட்டுடும். நம்மளோட புண்ணிய பலத்துக்கேத்த அளவுதான் நம்ம இந்திரலோகத்துல இருக்க முடியும், அதுக்கப்புறமா அது தள்ளி விட்டுடும் நம்மள. ஆனா அந்தமில் பேரின்பம்ன்றது எப்படி இருக்கும், நச்சபுனராவர்த்தத்தேன்னு நம்ம இங்க திரும்பியே வரமாட்டோம், அங்கேயேதான் நம்ம இருக்க போறோம். ஆக நோற்று சுவர்க்கம் அப்படின்னா நோம்பு நோற்று கிடைக்கக்கூடிய ஸ்வர்க்கம் அப்படிங்கறது மோட்சத்துக்கு சமமானது. சரணாகதி அப்படிங்கறது ஒரு தவம், அந்த தவம்ன்றது தான் இங்க நோக்கிற நோம்பு. அதற்கான பலன் எப்படி இருக்கும்னா அது மோட்சத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம இப்போ வரப்போறது நமக்கு மார்கழி மாசம் வந்து சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு நம்ம போய் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சேவிக்க போறோம். அது பேர் வைகுண்ட ஏகாதசி, ஆனா அங்க இருக்கிற போர்டு பார்த்தோம்னா சொர்க்கவாசல் திறப்புன்னு தான் இருக்கும், அது வைகுண்ட வாசல் திறக்கிறது தான். அன்னைக்கு நம்ம வந்து போய் பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு வைகுண்டம் கிடைக்கும்னு சொல்லிருக்கே தவிர சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லல. அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், இந்த மாதிரி நோன்பு நோத்து ஸ்வர்க்கத்துக்கு அதாவது மோக்ஷத்துக்கு போக வேண்டிய பெண்ணே அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்றாரு வியாக்கியானம். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நீ எங்களுக்கு கதவை தான் திறக்கல, வாய திறந்தாவது பதில் சொல்ல மாட்டியா, மாற்றமும் தாராரோ பதிலாவது ஒண்ணு சொல்ல மாட்டியா, பதில் வார்த்தை ஒண்ணு கொடுக்க மாட்டியா, வாசல் திறவாதார் வாசலை திறக்கல பதிலாவது ஒண்ணு சொல்லேன்னு இங்க கேக்குறான். நாற்றத்துழாய் முடி நாராயணன், நாற்றத்துழாய் அப்படின்னும் போது வாசனை மிகுந்த துளசி அப்படின்னு இங்க பதம், அதாவது பெருமாள் வந்து துளசிய தலையில சூடின்னு இருக்கார், அதனால நாற்றத்துழாய் முடி நாராயணன். துளசி அப்படிங்கிறவ வந்து பெருமாளோட பத்னி, அதனாலதான் துளசியோட அஷ்டோத்திரம் சொல்லும் போது சதி பதிவிரதா பிருந்தா க்ஷீராப்தி மதனோத்பவா அப்படின்னு சொல்லுவா. அவ பதிவிரதா, பெருமாளை தவிர வேற ஒத்தருக்குமே ஆட்பட்டவோ இல்லவோ, அதனால பெருமாளை தவிர வேற யாருக்குமே துளசி சாத்துறதுன்றது வழக்கத்துல கிடையாது, வேற எந்த தெய்வங்களுக்கும் சாத்துறது கிடையாது, அனுமான் உட்பட சாத்தக்கூடாது. ஆக்சுவலா துளசின்றது வந்து பெருமாளுக்கு மட்டுமானது, ஆனா நம்ம பழக்கத்துல ஹனுமானுக்கு சாத்தின் இருக்கோம், ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவ பதிவிரதா, பெருமாளுக்குன்னே உகந்தவோ. க்ஷீராப்தி மதனோத்பவா, க்ஷீர அந்த இது அமிர்த மதனத்தும் போது வெளியில வந்தவோவோ, அதனால மகாலட்சுமி எப்படி வெளியில வந்தாலோ அத மாதிரி துளசியானவள் வந்தா அவ பெருமாளோட பத்னியவோ. ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லப்படுற ருக்மிணியும் ஆண்டாளுக்கும் கூட துளசியோட சம்பந்தம் உண்டு. ஏன்னா பெருமாளோட துலாபாரம் நடக்கும் போது நமக்கு அந்த கதை தெரியும், ஒரு பக்கம் வந்து நகையா வச்சு பாக்கிற அதெல்லாம் சரி வரல, பெருமாளோட எடைக்கு ஈடே ஆகல. அப்போ வந்து ருக்மணி தேவியானவள் என்ன பண்றா, ஒரே ஒரு துளசி தலத்தை எடுத்து பக்தியோட பெருமாளுக்கு நினைச்சுண்டு அந்த இடத்துல வைக்கும் போது அது சரிசமமாது. ஆக பெருமாளுக்கு சமமானவள் துளசி, பக்தியோட ஒரு துளசிய சமர்ப்பிக்கும் போது அது பெருமாளுக்கு சமமாகறதுன்னு அதுல நமக்கு காமிக்கிறா. அதே மாதிரி ஆண்டாளானவள் தன்னுடைய அந்த காதலை பிரேமத்தை பெருமாளுக்கு சொல்லணும் அப்படின்னும் போது சூடி கொடுக்கறா இல்லையா, அது ஆக அந்த துளசியையே புருஷகாரம் பண்ண சொன்னாள் ஆண்டாள் அப்படின்னு தான். அதனாலதான் நம் சுவாமி சொல்லுவ, அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே அப்படின்னு, தன்னோட தலையில அதை சாத்திண்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அதை கொடுத்து அனுப்புறான்னு. ஆக துளசியானவள் அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான பத்னி, பெருமாளோட பத்னி. தர்மபுத்திரர்கிட்ட கிருஷ்ணரே சொல்றார், அவருக்கு வந்து எது ரொம்ப வசத்தி அப்படின்னா கருணைதல் புஷ்பம்ங்கிறது ரொம்ப வசத்தி, ஆனா அதை காட்டிலும் எது உயர்ந்ததுன்னா பத்மம், தாமரப்பூ. 100 இதழ் கொண்ட தாமரம்னா அது இன்னுமே ஜாஸ்தி, ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைனா ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கு பேர் புண்டரீகம்னு பேர், ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை. அந்த மாதிரி ஆயிரம் புண்டரீகத்துக்கு எது சமம் அப்படின்னு பார்த்தான்னா ஸ்வர்ண புஷ்பம், தங்கத்தாலான புஷ்பம். ஸ்வர்ண புஷ்பம் அவ்வளோ வசதி. ஆனா அந்த ஸ்வர்ண புஷ்பத்தை காட்டிலும் எது வசத்தின்னா துளசியானது வசதி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொன்ன இடத்துல துளசியதான் அவர் குறிக்கிறார்ன்றதுதான் வியாக்கியானம். நம்மாழ்வார் வந்து திருவிருத்தத்தை சாய்ப்பர், வாராயிர முலையாள் இவள் வானோர் தலைமகளாம் சீராயின் தெய்வ நன்னோய் இது தெய்வத்தன்னன் துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே அப்படின்னார். அதாவது பெருமாளுக்கு சாத்தின ஒரு இவளுக்கு வந்து பிடிச்சுன்னு இருக்கிறது ஒரு தெய்வ நன்னோய், இந்த பராங்குச நாயகிக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு தெய்வ நன்னோய். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தழை துளசிய கொண்டு வந்து கொடுங்க. அது இல்லன்னா அதோட கொம்பு, அதுவும் இல்லன்னா அதோட வேர். அந்த வேர் கூட உங்களுக்கு கிடைக்கலையா, அது நின்ன மண்ணு, அந்த மண்ணே அவ்வளவு வசத்தியம். ஆக திருவாய் மொழியில ஒரு தசகம் முழுக்க துளசி பெருமைய சொல்லிருக்க, நாலாம் பத்து ரெண்டாம் தசகம் முழுக்க துளசி பெருமைய நம்மாழ்வார் சாய்ச்சிருக்க. அப்பேற்பட்ட துளசி. யாதவ பிரதேசத்துல நம் சுவாமி எடுப்பார், ருக்மணி வந்து பெருமாளுக்கு அந்த கடிதம் எழுதிட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் வரப்போறாரா இல்லையா எப்ப வரப்போறார் ஒண்ணுமே தெரியல. இவ பெருமாளை பார்த்தது கூட கிடையாது, அவர் எதிர வந்து நின்றா இவர் தான் கிருஷ்ணனான் கூட அவளுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்ருத்வா குணான்னு பெருமாளோட குணங்களை கேட்டு அவ வளர்ந்து அதுல ஆசைப்பட்டவோ. ஆக கிருஷ்ணன் வந்தது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல அந்த துளசி வாசனை வந்துதான், அதை வச்சுட்டு அவர் தெரிஞ்சுட்டாலும் கிருஷ்ணன் வந்துட்டார் அப்படின்னு. அப்பேற்பட்ட நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் அப்படிங்கிறார். நம்மாலே போற்றப்படுகின்ற அப்பேற்பட்ட நாற்ற துழாய் முடி நாராயணன் நமக்கு பறை தருவான். இது ஒரு அர்த்தம், நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனாளுக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பட்டால் நமக்கு பறை தருவான். ஆக நம்மளோட பிரயத்னம் ரொம்ப முக்கியம் இங்க அப்படின்றது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம் மால் நம்முடைய பெருமாள், நம்மளுடைய பெருமாள் யாருன்னா நாற்றத்துழாய் முடி நாராயணன். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்முடைய மால். பெருமாளை சொல்லும் போது வெறும் மால் நமக்கு எப்பவுமே உபயோகப்படாது, தாயாரோட சேர்ந்து இருக்கிற மால் தான் நமக்கு உபயோகப்படும். அதனாலதான் இங்க முதல்ல துளசிய சொல்லியிருக்கா, நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால். ஒரு பிராட்டிய முன்னிட்டு தான் பெருமாளை சொல்லணும். ஆக துளசின்ற அந்த பிராட்டிய முன்னிட்டு நம்மால் அப்படின்னு சாய்ச்சிருக்கான்னு வியாக்கியானம். அப்பேற்பட்ட நம்மால் என்ன பண்றார் அப்படின்னா புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அப்படின்னு. இந்த கும்பகர்ணன் எப்பேற்பட்ட கும்பகர்ணன் பார்த்தோம்னா அவனோட புருவம், ரெண்டு புருவத்துக்கு நடுவுல இருக்கிற கேப் எவ்வளவு பெருசுன்னா ஒரு யோஜனை தூரம். ஒரு யோஜனை அப்படின்னா 6 மைல் கிட்டத்தட்ட, ஒரு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட புருவம் ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற கேப்பே கிலோமீட்டர்ஸ்ல இருந்ததுன்னா அவனோட ஃபேஸ் முகம்ன்றது எப்படி இருக்கும், அவன் மொத்த உருவம் எப்படி இருக்கும். அப்பேற்பட்ட கும்பகர்ணனை பெருமாள் வந்து ஜெயிச்சர், அவனை கூற்றத்தில் வாய் விழுந்த யமனோட வாயில விழ காரணமான நம் புண்ணியன் அப்படின்றா. நம் புண்ணியன் யார சொல்றா, ராமனையா சொல்றா அப்படின்னா, ராமன் ஏன் புண்ணியன் அப்படின்னா தார்மீகன். புண்ணியன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா தார்மீகன். தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம்னு ராமன் வந்து எப்பவுமே தார்மீகன், அதனால அவன் புண்ணியன். அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கேத்தினான், தான் கிளம்பும் போது அண்ட சராசரத்தையும் வைகுண்டத்தேத்தின்னு பண்ணினர், அதனால அவர் புண்ணியன். ஜாபாலி அப்படின்ற ஒரு மகரிஷி வந்து இவர் ராமரை வந்து திருப்பி நாட்டுக்கு வந்துடணும்னு பரதன் கூப்பிட போகும்போது இவர் வரமாட்டேங்கிறார். அப்ப ஜாபாலி வந்து அவ்வளோ நாஸ்தீகம் பேசுற, நீ வந்து உங்க அப்பாவோட சத்தியத்தை காப்பாத்தணும்னு வந்திருக்க, அப்பா எல்லாம் அதெல்லாம் சும்மா, இந்த மாதிரி உங்க அப்பா போய் சேர்ந்துட்டார், இப்ப என்ன நீ தர்ப்பணம் பண்றதுனாலதான் அவர் திருப்பி அவர் மோட்சம் போப்பறாரா, இந்த மாதிரி 100 கேள்வி கேட்கிறார். பொதுவில் பெருமாள் எதை வேணாலும் பொறுத்துப்பார், ஆனா இந்த மாதிரி வேதத்துக்கு விருத்தமா பேசினா அவர் பொறுத்துக்கவே மாட்டார், அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுறது. ஆனா அந்த இடத்துல வசிஷ்டர் சொல்ற, நீ ஜாபாலிய மன்னிச்சுடு, ஏதோ நீ திருப்பி இப்படி எல்லாம் சொன்னாலாவது நீ திருப்பி வந்துட மாட்டியான்ற ஒரு ஆதங்கத்துல சொல்ற, நீ மன்னிச்சுடு அப்படின்னு உடனே பெருமாள் சாந்தமாயிடுற. அந்த ஆச்சாரியன் வாக்குக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்கிறவர், அப்பேற்பட்ட தார்மீகன். திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தான்னு ஒரு கிருத்தயுகத்துல இருக்கா மாதிரியான ஒரு நிலைமைய இந்த திரேதாயுகத்துல கொண்டு வந்தவர். பூர்ண பூரயிதா புண்ணிய அப்படின்னு பெருமாளை சொல்றோம் இல்லையா, அந்த புண்ணியன். அப்பேற்பட்ட ராமன சொன்னாளா அப்படின்னா ராமன சொல்லல, இங்க வந்து அவ கிருஷ்ணனை தான் சொல்லியிருக்கா. ஏன் அப்படின்னா, நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன். புண்ணியனால் கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன்னு சொன்னா அது நேர ராமன சொல்றது. அந்த புண்ணியனால கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன்னு சொல்லலாம். ஆனா புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் விழுந்தன்னு சொன்னதுனால நமக்கு இந்த பறை தரக்கூடிய இந்த கிருஷ்ணன் முன்னாடி இந்த கும்பகர்ணனை, பண்டொரு நாள் இந்த கும்பகர்ணனை அழிச்சர் அப்படின்னு சொல்றதுனால கிருஷ்ணனை தான் இங்க நேர சொல்றா அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம் அப்படின்னு இதுக்கான வியாக்கியானங்கள். ஏன்னா இது ராமன சொல்றதுல ஏன்னா கிருஷ்ணனை நோக்கிதானே பறைன்னு கேட்டிருக்கா, அதனால கிருஷ்ணனை தான் இந்த இடத்துல சொல்றதுன்னு எடுக்கிறான். இந்த கும்பகர்ணன் வந்து அவன் பாவம், அவன் வந்து வாய் தவறி கேட்டுட்டான், நிர்தேவத்வமாவத், அதாவது தேவர்களே இல்லாம போகணும் அப்படின்னு கேட்கிற இடத்துல நித்ராவத்வமாவத் அப்படின்னு கேட்டான், எனக்கு பெருந்துயில் வேணும், தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். அப்பேற்பட்ட அந்த கும்பகர்ணன் உன்கிட்ட தோத்து போய் தன்னுடைய அந்த வரம், பிரம்மா கிட்ட வாங்கின அந்த வரத்தை, தன்னுடைய சொத்தான அந்த தூக்கத்தை உங்கிட்ட குடுத்துட்டானா அப்படின்னு கேக்குற மாதிரியான அந்யாத தேசம் இதுக்கு. ஏன்னா அவன் வாங்கும் போது தப்பா வாங்கிட்டான், அதனால இப்ப அத உங்கிட்ட குடுத்துட்டானா அப்படின்னு கேக்குறான். ஆக ஆற்ற அனந்தலுடையாய், அதிகமான தூக்கத்தை உடையவளே, இப்படி தூங்குறிய கும்பகர்ணனோட தூக்கத்தையும் சேர்த்து, கும்பகர்ணனையே நீ ஜெயிச்சுட்டன்னா நீ எப்படி தூங்குற அப்படின்னு சொல்றதுக்காக, அதிகமான தூக்கத்தை உடையவளே, அருங்கலமே உயர்ந்த ஆபரணம் போன்றவளே, உயர்ந்த ஆபரணமானவளே, தேற்றமாய் வந்து திர, உன்னை சரி செய்து கொண்டு வந்து திர, தூக்கத்திலேருந்து அப்படியே எழுந்து வந்துடாத, உன்னை சரி பண்ணிட்டு வந்து கதவை திர அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்லோகம். இதுக்கு இந்த பாசுரத்துக்கு வந்து பெரியவா வந்து நிறைய சாய்ச்சிருக்கா. நாற்றத்துழாய்முடி நாராயணன் உள்ள இருக்காருன்னு இவாளுக்கு சந்தேகம், ஆண்டாளுக்கெல்லாம் உள்ள பெருமாள் இருக்கார், அதனாலதான் இவ குரலே கொடுக்க மாட்டேன்றா, வெளியிலேயே வரமாட்டேன்றான்னு இவாளுக்கு சந்தேகம். அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நாற்றத்துழாய்முடி நாராயணனோட வாசனை இவாளுக்கு வந்துதான், அவன் உள்ள இருந்ததுனாலதானே வந்தது, அவன் உள்ள இல்லைன்னா நீ ஏன் கதவை திறக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டா அப்படின்னு எல்லாம் அழகான ஒரு கவிநயமா பெரியவாள்லாம் இதுக்கு சாய்ச்சிருக்கா. ஆக இந்த பாசுரத்துல ரொம்ப தூக்கத்துல இருக்கிறவளை எழுப்புற மாதிரியான பாசுரம். ஆனா இதோட சுவாபதேசம் உட்கருத்துங்கிறது ரொம்ப அழகு. அதாவது இந்த சரணாகதி அப்படின்னு, சரணாகதின்றது ஆனதுக்கு அப்புறமா இந்த லோக போகங்களுக்கெல்லாம் ஆசைப்படுற ஒத்திய நேத்து எழுப்பினான். நமக்கு இந்த மாஸ்லோ தியரி ஆஃப் ஹைரார்க்கின்னு சொல்லுவா, நம்மளுடைய பேசிக் நீட்ஸ், தேவைகள் முடிஞ்ச உடனே ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வரணும், அதுக்கப்புறம் ஒரு அடையாளம் ரெக்கக்னிஷன் வரணும். அதெல்லாம் இதெல்லாம் போன பாசுரத்துல பார்த்தோம், தூமணி மாடம் ரெக்கக்னிஷன்ன்றது மாமான் மகளே அப்படின்னு அப்பேற்பட்டவளை போன பாசுரத்துல திருத்தினான். இந்த பாசுரம் சரணாகதிக்கு பலனாக வேற எதையான கேட்டுட போறாளே, இந்த தேவலோக ஆசைகள் போகத்துல எல்லாம் ஒத்தி இருந்துட்டான்னா அத மாதிரி எதான கேட்டுட போறாளேன்னு அவளை திருத்தது. ஏன்னா எப்ப அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ள இந்த ரஜஸ் தமஸ் எல்லாம் இருக்கும் போது, அது இந்த ஐம்புல நான் போட்டு படுத்துற பாடுனால நம்ம இந்த கும்பகர்ணன் எப்படி தப்பு தப்பா வரம் கேட்டானோ அந்த மாதிரி நம்ம கேட்டுட போறமேன்னு அந்த கும்பகர்ணனையே முன்னிறுத்தி நமக்கு புரிய வைக்கிறார். கும்பகர்ணன் எடுத்ததுக்கு நிறைய காரணம். ஒன்னு, அவனை மாதிரி தப்பு தப்பா பெருமாள் கிட்ட வரம் கேட்டுடாத, இந்த இகலோகம் பரலோகம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வர்க்கம் கைவல்யம் தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கிறது இதெல்லாம் கேட்டுடாத அப்படிங்கறதுக்காக தான் கும்பகர்ணன் எடுத்தான். இன்னொன்னு என்னன்னா, ராவணன் வந்து ரஜஸோட ஒரு உருவகம் அப்படின்னா, கும்பகர்ணன் தமசோட ஒரு உருவகம். இந்த ரஜசம் தமசம் இருக்கிற இடத்துல சத்துவகுணத்தால இருக்கவே முடியாது. அதனாலதான் விபீஷணரானவர் வெளில வந்துட்டார். அவரால் அந்த இடத்துல இருக்க முடியல. இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்குள்ள எல்லா குணமுமே இருக்கு. இதுல இருக்கிற இந்த சத்துவத்தை தூண்டி விட்டோம்னா அது பெருமாளை போய் சேரும். அது பெருமாளை போய் சேர்ந்த உடனே அந்த பெருமாளானவர் நமக்குள்ள இருக்கிற ரஜசையும் தமசையும் அழிச்சுடுவர். விபீஷணனானவர் பெருமாளை போய் சேர்ந்த உடனே பெருமாளானவர் அந்த ராவணனையும் கும்பகர்ணனையும் அழிச்சர். அதன் மாதிரி நமக்குள்ள இருக்கிற சத்துவகுணத்தை தூண்டி விட்டோம்னா நம்ம பெருமாளை போய் சேருவோம். அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற பெருமாளை நம்ம போய் சேரும் போது நம்மளோட இந்த ரஜசும் தமசும் அழிக்கப்படும் அப்படிங்கறத சொல்றதா தான் இந்த பாசுரத்தை கொடுத்திருக்கா. அதனாலதான் இங்க வந்து அந்த கும்பகர்ணனை ஏன் எடுத்திருக்கா அப்படின்னா அந்த தமஸ் அந்த குணத்துக்காக. ஆற்று அனந்தலுடையாய் அப்படின்னு அதிகமான தூக்கத்தை உடைய ரஜஸ் குணம் தமஸ் குணம்லாம் ஜாஸ்தி இருக்கு நமக்கு. இந்த மோக்ஷத்துக்கு போறதுக்கு எது தடைனா இந்த சிற்றின்பம் தான். தூக்கம்ன்றது ஒரு சிற்றின்பத்தோட ஒரு வடிவம்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த சிற்றின்ப வகையில எது சேர்றதுன்னா இந்த இந்திரலோகம் போறது, அங்க அரசாள்றது, அப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு திருப்பி இந்த பூலோகத்துல வந்து விழறது, இதெல்லாமே சிற்றின்ப வகை தான். இதுல எல்லாம் கூற்றத்தில் வாய் விழுந்த கும்பகர்ணன் அப்படின்னா புலன்களோட வாயில விழுந்த இந்த ஜீவாத்மா, இது எப்படி தவிக்கிறது அப்படின்ற அருங்கலமே அப்படின்னா ஆபரணம் போன்றவளே அப்படின்னா எதை சொல்றா இங்கன்னா அந்த கௌஸ்துபத்தை சொல்றா. புருடன் மணிவரமாக பொன்றாமூல பிரகிருதி மறுவாகன்னு புருடன் மணிவரமாக அந்த கௌஸ்துபம்ன்றதுதான் இந்த ஜீவாத்மா, அதோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அடையாளம் தான் இந்த ஜீவாத்மா. ஆக இந்த இடத்துல அருங்கலமேன்னு சொன்னது ஆபரணம் போன்றவளேன்றது அந்யாபதேசம் சுவாபதேசம் அந்த கௌஸ்துபமணியான இந்த ஜீவாத்மாவை சொல்றா. ஜீவாத்மாவே இத வந்து பாரு, நீ உன்னோட சத்துவகுணத்தை வளர்த்துக்கோ, பெருமாளை உள்ள விடு, கதவை திறந்து பெருமாளை நீ உள்ள விட்டன்னா அந்த ரஜசும் தமசும் வெளியில போயிடும். பெருமாள் அதை அழிச்சுடுவர். அந்த கும்பகர்ணன் மாதிரி இருக்கக்கூடிய தமஸ் எல்லாத்தையும் பெருமாள் போக்கிடுவர். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அருங்கலமான இந்த கௌஸ்துபத்துக்கு இப்ப அஞ்ஞானம் சூழ்ந்திருக்கு, அதெல்லாம் விலகித்து அப்படின்னா பெருமாளை புரியும். அப்படி பெருமாளை புரிஞ்சுண்டு இந்த இந்திரலோகத்துக்கு போறது அது இதெல்லாம் ஆசை வைக்காம இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப கும்பகர்ணன்றவன் வந்து பெருமாளை அங்க ஜெயிக்க முடியாததுனால உன்னை புடிச்சு வச்சுண்டு கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னா அந்த குணமானது அங்க பெருமாளை ஜெயிக்க முடியல. அதனால அந்த குணம் என்ன பண்றது அப்படின்னா பெருமாளை எதிர்த்து நின்று போரிட முடியாம நமக்குள்ள வந்து நம்மளையும் பெருமாளையும் சேர்க்க விடாம நம்மள பெருமாள் சேர முடியலன்றது பெருமாளுக்கு வருத்தம். ஆக பெருமாளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், பெருமாளை எப்படியாவது நம்ம கஷ்டப்பட வைக்கணுங்கிறதுக்காக இந்த குணம் என்ன பண்றது நம்மள புடிச்சுட்டு இருக்கு, நம்மள பெருமாள் கிட்ட சேர விடாம தடுக்கிறது. ஆக இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல கும்பகர்ணன் எடுத்திருக்கா இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்காக. ஆக இந்த மாதிரி சாதாரண ஆசைக்கெல்லாம் இல்லாம நீ வந்து அருங்கலமே ஆபரணம் போன்ற இந்த கௌஸ்துபம் பெருமாளோட ஆபரணம், கௌஸ்துபம்ன்றது பெருமாளோட ஆபரணம், அதனால ஆபரணம் போன்ற இந்த கௌஸ்துபமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தேற்றமாய் வந்து திர அப்படின்னா உன்னை சரி செய்து கொண்டு வா, இந்த மயக்கம்லாம் தெளிஞ்சு சிற்றின்பம்லாம் மூடாதபடிக்கு உன்னை தேற்றமாய் அந்த மயக்கத்திலேந்து வெள்ள வந்து கதவை திற, அப்பதான் பெருமாளால உள்ள நுழைய முடியும். அப்ப போற்ற பறை தரும் புண்ணியன் என்ன பண்ணுவான் நமக்கு அந்த பறை தருவான். அவனை நம்ம புகழ்ந்து அவனை போற்றிட்டு இருந்தோம்னா நமக்கு பறை தருவான். அதுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சத்துவ குணத்தை தூண்டிவிடணும். ஆக உனக்கு எல்லாமே தெரியறது, இந்த மாதிரி பெருமாளை பத்தி தான் திவ்ய பிரபந்தங்கள் சொல்றதுன்னெல்லாம் தெரியாது, ஒன்னும் தெரியாத குழந்தை இல்ல, நீ சரணாகதி பண்ணிண்டவோ உனக்கு இந்த லோகத்து ஆசையெல்லாம் இருக்க கூடாது, அதனால அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை எழுப்புவதா இந்த பாசுரத்துல அத்தேற்றமாய் வந்து திர. ஆக அந்த மயக்கங்கள் தெளிஞ்சு வந்து இந்த கதவை திர அப்படின்னு சொல்ற பாசுரமா நமக்கு ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்காடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.